கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, காசி தாழலே நின்னச்சியும் பனுலு நெழுகாக, நின்னச்சியும் பனுலு நெழுகாக, நின்னச்சியும் பனுலு நெழுகாக, நின்னச்சியும் பனுலு நெழுகாக, வேற மல்லேதனு சூவே மாறுதை கூக்கன தோன்றி நாவை கருணமானகே, நின்னச்சியும் பனுலு நெடுகாக, வேறு மாறுதை கூக்கன தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, காசி தாழலே நீ. எதுரு தானனே இங்கிதம் வெறிகி சதர நீக பஞ்சேந்திரிய மனசினி, எதுரு தானனே இங்கிதம் வெறிகி சதர நீக பஞ்சேந்திரிய மனசி, எதுரு தானனே இங்கிதம் வெறிகி சதர நீக பஞ்சேந்திரிய மனசி, நீனு வதலேனி தைரியசாலிகாரி, வதலேனி தைரியசாலிகாரி, வதலேனி தைரியசாலிகாரி, வதலேனி தைரியசாலிகாரி, மதன கோடி ரூப ஜகராஜனு கண்ண தோன்றி நாவை கருணமானகே, வதலேனி தைரியசாலிகாரி, மதன கோடி ரூப ஜகராஜனு கண்ண தோன்றி நாவை கருணமானகே, கண்ண தோன்றி நாவை கருணமானகே, காசி தாழலே. கண தந்தி நாவை அருணமான கே காசி தாழலே நீ.